அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்தர சதநாமாவளி. இனி வரும் மந்திரங்களை சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளாலோ குங்குமத்தாலோ அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விகிருத்யை நமஹ, ஓம் வித்யாஜை நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாஜை நமஹ, ஓம் ஸ்ரத்தாஜை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் சுரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாஜை நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாஜை நமஹ, ஓம் பத்மாஜை நமஹ, ஓம் சுசஜே நமஹ, ஓம் ஸ்வாஹாஜை நமஹ, ஓம் ஸ்வதாஜை நமஹ, ஓம் சுதாஜை நமஹ, ஓம் தன்யாஜை நமஹ, ஓம் ஹிரண்மையை நமஹ, ஓம் லக்ஷ்மியை நமஹ, ஓம் நித்யபுஷ்டாஜை நமஹ, ஓம் விபாவரிஜை நமஹ, ஓம் அதித்யை நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாஜை நமஹ, ஓம் வசுதாஜை நமஹ, ஓம் வசுதாரிண்யை நமஹ, ஓம் கமலாஜை நமஹ, ஓம் காந்தாஜை நமஹ, ஓம் காமாஜை நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவாஜை நமஹ, ஓம் அனுக்ரஹதாஜை நமஹ, ஓம் புத்தஜே நமஹ, ஓம் அனகாஜை நமஹ, ஓம் ஹரிவல்லபாஜை நமஹ, ஓம் அசோகாஜை நமஹ, ஓம் அமிர்தாஜை நமஹ, ஓம் தீப்தாஜை நமஹ, ஓம் லோகசோக விநாசிஞ்சை நமஹ, ஓம் தர்மநிலஜாஜை நமஹ, ஓம் கருணாஜை நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியாஜை நமஹ, ஓம் பத்மஹஸ்தாஜை நமஹ, ஓம் பத்மாக்ஷ்யை நமஹ, ஓம் பத்மசுந்தரியை நமஹ, ஓம் பத்மோத்பவாஜை நமஹ, ஓம் பத்மமுக்யை நமஹ, ஓம் பத்மநாபப்ரியாஜை நமஹ, ஓம் ரமாஜை நமஹ, ஓம் பத்மமாலாதராஜை நமஹ, ஓம் தேவ்ஜை நமஹ, ஓம் பத்மிஞ்ஜை நமஹ, ஓம் பத்மகந்திஞ்ஜை நமஹ, ஓம் புண்ணியகந்தாஜை நமஹ, ஓம் சுப்ரசன்னாஜை நமஹ, ஓம் பிரசாதாபிமுக்யை நமஹ, ஓம் பிரபாஜை நமஹ, ஓம் சந்திரவதனாஜை நமஹ, ஓம் சந்திராஜை நமஹ, ஓம் சந்திரசகோதரியை நமஹ, ஓம் சதுர்புஜாஜை நமஹ, ஓம் சந்திரரூபாஜை நமஹ, ஓம் இந்திராஜை நமஹ, ஓம் இந்துசீதலாஜை நமஹ, ஓம் ஆஹ்லாதஜனஞ்ஜை நமஹ, ஓம் புஷ்ட்யை நமஹ, ஓம் சிவாஜை நமஹ, ஓம் சிவகரியை நமஹ, ஓம் சத்யை நமஹ, ஓம் விமலாஜை நமஹ, ஓம் விஸ்வஜனஞ்ஜை நமஹ, ஓம் துஷ்ட்யை நமஹ, ஓம் தாரித்ர்யநாசிஞ்ஜை நமஹ, ஓம் ப்ரீதிபுஷ்கரிஞ்ஜை நமஹ, ஓம் சாந்தாஜை நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராஜை நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கரியை நமஹ, ஓம் பில்வநிலஜாஜை நமஹ, ஓம் வராரோஹாஜை நமஹ, ஓம் யசஸ்விஞ்ஜை நமஹ, ஓம் வசுந்தராஜை நமஹ, ஓம் புதாராங்காஜை நமஹ, ஓம் ஹரிஞ்ஜை நமஹ, ஓம் ஹேமமாலிஞ்ஜை நமஹ, ஓம் தனதாஞ்சகரியை நமஹ, ஓம் சித்தஜே நமஹ, ஓம் ஸ்த்ரைணசௌம்யாஜை நமஹ, ஓம் சுபப்ரதாஜை நமஹ, ஓம் நிருபவேஷ்மகதானந்தாஜை நமஹ, ஓம் வரலக்ஷ்மியை நமஹ, ஓம் வசுப்ரதாஜை நமஹ, ஓம் சுபாஜை நமஹ, ஓம் ஹிரண்யப்ராகாராஜை நமஹ, ஓம் சமுத்ரதனஜாஜை நமஹ, ஓம் ஜயாஜை நமஹ, ஓம் மங்களாதேவ்ஜை நமஹ, ஓம் விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்திதாஜை நமஹ, ஓம் விஷ்ணு பத்ன்யை நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷ்யை நமஹ, ஓம் நாராயண சமாஸ்ரிதாயை நமஹ, ஓம் தாரித்ர்ய த்வம்சிஞ்சை நமஹ, ஓம் தேவ்ஜை நமஹ, ஓம் சர்வோபத்ரவவாரிண்யை நமஹ, ஓம் நவதுர்காயை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, ஓம் த்ரிகாலஜான சம்பன்னாயை நமஹ, ஓம் புவனேஸ்வரியை நமஹ, ஓம் ஸ்ரீதன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி.